எதிர்பிட்டு ரோயினி லெமன் மின்ட் கூலர் மானி ஏதோ கொஞ்சம் கிளாமர் தானே அதுக்கு இன்னம்மா டபுள் எக்ஸல் டார்ச்சர் மானி படம் ஓட்டோ தியேட்டர் மானி வீட்டருக்கு டாக்டர் தானே சலப்பாதம்மா துணி போட்டு பாரு புலியா இருப்பா பல விரிச்சன எலியா கடிப்பா பொறி வச்சதுமே கிளியா பரப்பா ஜிகிடி கில்லாடி பக்கத்துல வந்த ஒளிக்கும் மெலடி மச்சம் மட்டும் இல்ல அதுமா ரவுடி நம்மளுக்கு கப்பு கொடுக்கும் திருடி அடப்பு அம்மாடி ஜில்லு முட்டும் ஜிகிடி கில்லாடி சின்ன கண்ணு ஜிகிடி கில்லாடி உள்ள வர ஜிகிடி கில்லாடி என்ன பண்ண ஜிகிடி கில்லாடி ஒன்றுட்டலாம் கரியாக்குற பாட்டி உங்க புள்ள இப்ப இவதான் அனபல்